శ్రీమాధవాన్ సుధాంబుది పూర్ణచంద్రం శ్రీ శ్రీనివాస గురువర్య కృపాత్తచక్రం శ్రీనవ్యరంగయతి వర్య కృతాత్మరక్షం వందే సదా వరద లక్ష్మణ దేశికేంద్రం భారద్వాజం షటారిం శుభగుణాన్ పండితేంద్రం భజేహం సూనుం నారాయణస్య సంస్కారమాప్య గ్రంథాన్ వీరరద్వీషటారే న్యస్తభారం సుమ్మే వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాత్త బోధం తత్పాద యుగ్మ సరసీరుద బృంగరాజం త్రయ్యంత యుగ్మ ధృత భూరి పరిశ్రమం తం శ్రీరంగ లక్ష్మణ మునిం శరణం ప్రపద్యే శ్రీమద్వే శ్రీవాసయోగీశ్వరమునికరుణాలబ్ధవేదాంతయుగ్మం శ్రీమద్వేదాంతరామానుజగురుపతయోరర్పితస్వాత్మభారం శ్రీమశ్రుత్యంతరామానుజయది నృపతేః ప్రాప్తమోక్షాశ్రమం తం శ్రీమశ్రీవాసరామానుజమునిమపరం సంశ్రయే జ్ఞానవాక్తిం శ్రీమద్వేదాంతరామానుజమునికరుణాలబ్ధవేదాంతయుగ్మం శ్రీమశ్రీవాసయోగీశ్వరగురుపతయోరర్పితస్వాత్మభారం శ్రీమశ్రీరంగనాథాహ్వయముని కృపయా ప్రాప్తమోక్షాశ్రమం తం శ్రీమద్వేదాంతరామానుజమునిమపరం సంశ్రయే దేశికేంద్రం జీవనం జగతాం ధియా కిమప్యదదకం స్వతంత్రం సర్వతంత్రేషు వెంకటేశాహ్వయం మహః ప్రణామం లక్ష్మణమునిః ప్రవిటిన్నాతు మామగం ప్రసాదయతి యః సూక్తిః స్వాదీనపదికాం శృతిం అస్మద్గురు పరంపరాయై నమః. త్రీణి పదాని హితా గుహాసు యత్తద్భేద సవితుక్తితాసత్ సనో బంధుర్జనితా సవిధాతా దామాని వేద భువనాని విశ్వా. ఇదనుడే అర్థతే పార్పం. ఒరు మనుషనికి ஜாகிரத திசை, சொப்ன திசை, சுசுப்தி திசைன்னு மூணு நிலை இருக்கு. அப்படிப்பட்ட மூன்று நிலைகள் உடையதான இந்த பிராணிகளினுடைய ஹிருதய குகையிலே எம்பெருமான் நித்தியவாசம் பண்றான். இப்படி ஒவ்வொரு ஜீவாத்மாவினுடைய ஹிருதய குகையிலே எம்பெருமான் நித்தியவாசம் அந்தர்யாமியா பண்றான்னு எவனொத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தந்தைக்கும் தந்தையாகிறான். அவனே ஈஸ்வரன், நமக்கும் அவனே உறவினன், பிதாவும் அவனே. இப்படி எல்லா உலகங்களும் அவரவருக்கு தகுதியான இடங்களை அவனே அளிப்பவன் அப்படிங்கிறதையே பார்ப்போம். மேற்கொண்டு யத்ர தேவா அமிர்தமானசானாத்ருதியே தாமான்யத்யைரந்த பரித்யாவா பிருதுவீயந்தி சத்ய பரிலோகான் பரிதிச பரிசுவஹா. அதாவது இந்த தேவர்களெல்லாம் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த மூன்றாவதாகிய வானுலகத்தை, அவாவாருடைய பதவிகளை, அந்த அமுத உண்ணும்படியாக அதாவது சமுத்திரமதனம் பண்ணி எம்பெருமான் அவர்களுக்கு சாகாவரம் கொடுப்பதற்காக அந்த அமுதத்தை உண்ணும்படியாக பண்ணி அவன் பரம கிருப்பையோட அவருக்கு சமுத்திரமதனம் பண்ணி அந்த அமுதத்தை கொடுத்தான் இல்லையா, அதனாலே அவர்களும் எம்பெருமானுடைய கிருப்பையாலே அந்த அமுதத்தை தாங்கள் அடைந்தனர். ஒரே காலத்தில் அந்த தேவர்களெல்லாம் வானுலகையும் பூ உலகையும் பிற உலகங்களையும் எல்லா திசைகளையும் அவர்கள் வியாபிக்கும்படியாக அந்த எம்பெருமானே பண்ணினான். இதனால அங்கே எப்படி வியாபிக்கும்படியா, எல்லா தேவர்களுக்கும் அந்தர்யாமியா பகவான் தானே இருக்கான். அதனால இப்படி பகவான் அந்த வானுலகத்திலேயும் பூ உலகத்திலேயும் இன்ன பிற உலகங்களிலேயும் எல்லா திசைகளையும் ஏன் ஸ்வர்கலோகத்தையும் கூட வியாபிச்சு கொண்டிருக்கான் அப்படின்றத இந்த பஞ்சாதி சொல்றது. அதுக்கு மேல இங்கே ருதம் ருதம்னா அது இந்த ஜீவாத்மாக்களிடையே ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்குமுறை இருக்கே, ஒரு அழகானது ஒழுங்குமுறை இருக்கே, அதை இங்கே வேதம் ருதம் சொல்றது. ருதஸ்ய அந்த உண்மையினுடைய இழை எங்கேயும் ஊடிவிரி இருப்பதை எவனொருவன் ஆராய்ந்து அதை தன்னுடைய புத்தியாலே தெரிந்து கொள்கிறானோ, எவனொருவன் உலகங்களையெல்லாம் வியாபித்து அனைத்து ஜீவாத்மாக்களையும் வியாபித்து எல்லா பொருள்களையும் வியாபித்து எல்லா திக்கு திசையிலேயும் வியாபித்து இருக்கும் அந்த பரபிரம்மத்தை எவன் ஒருத்தன் தெரிந்து கொள்கிறானோ அவன் அந்த பரபிரம்மத்துக்கு சரீரமாக ஆகிறான் அப்படின்றத ருதஸ்ச்சதந்தும் விததம் விஸ்வஸ்ச்சததபஸ்ச்சததபவத் ப்ரஜாசு பரீத்ய லோகான் பரீத்ய பூதானி பரீத்ய சர்வா பிரதிஜோதிசச்ச சொல்லிண்டே வந்தது. இந்த எது எதுலேன்னு சொல்லு வரும்போது அங்க எல்லாத்தையும் வியாபிச்சிருக்குன்னு சொல்லிச்சு, சர்வாகான்னு. அப்போ ஒன்னொங்களையும் இதுல வியாபிச்சிருக்கு அதுல வியாபிச்சிருக்குன்னு சொல்றதை காட்டணும். எல்லாவற்றிலேயும் நீக்கமர நிறைந்து வியாபித்திருக்கிறான் அந்த எம்பெருமான் அப்படின்றத இந்த பஞ்சாதியானது சொல்லித்து. அப்புறம் இந்த ருதம்ங்கிறது பிரம்மத்திடமிருந்து ஆதியில் தோன்றிய பிரஜாபதி அல்லது ஹிரண்ய கர்ப்பன் சொல்றோமே, அவர் விராட் புருஷன்றமோ, அது அந்த ஆத்ம உணர்வாலே தன்னையும் இந்த உலகத்தையும் ஆக்கி நமக்கு அளித்திருக்கிறதுங்கிறத அடுத்தது அதி அற்புதமா சொல்றது இந்த நாராயணவல்லி. பிரஜாபதி பிரதம சாருதஸ்யாத்மனாத்மானமபிசம்பபூவ சதசஸ்பதி மத்புதம் பிரியமிந்திரஸ்ய காம்யம் சனிம் மேதாமயாசிஷம் புத்தீத்யஸ்வஜாத வேதோபத்னநிர்ருதிம் மமன். அடுத்த பஞ்சாயம் சொல்றது, அதாவது இந்த ருதம் ருதம்னு சொல்லப்படுறதான பரபிரம்மம் இருக்கே, அந்த பரபிரம்மத்திலிருந்து முதன் முதலில் தோன்றினது பிரஜாபதிங்கிறதான, அதாவது ஹிரண்ய கர்ப்பன் அல்லது விராட் சரீரம்னு ஒண்ணு, அது ஆத்ம உணர்வாலே தன்னையே உலகனைத்துமாக ஆக்கி கொண்டது. இதத்தான் புருஷூத்தம் ரொம்ப விளக்கமா சொல்றது. இங்க ரங்கராமானுஜமுனி இந்த புருஷூத்தத்துல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் இந்த ஒரு பஞ்சாதியினுடைய அர்த்தம்னு தெள்ள தெளிவா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு அத புருஷூத்தம் சொல்றது. சஹஸ்ர சீருஷா புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சபூமி விஸ்வதோ ஹுத்வா அத்யதிஷ்டத்த சாங்குலம். இந்த எம்பெருமான் இருக்கானே ஸ்ரீமன் நாராயணன், அவன் பிறப்பே அற்றவன், மாசில்லா அதாவது குற்றம் எதுவும் இல்லாத ஹேய குணங்கள் எதுவும் இல்லாத நல்ல குணங்களையே, கல்யாண குணங்களையே, நல்ல பண்புகளையே எப்பொழுதும் கொண்டவன். யாரு தன்னை தியானிக்கிறாளோ அப்படி தியானிக்கிறவாளுடைய சரீரத்தை தாம் வசிக்கும் நகரமாக எம்பெருமான் கொண்டு அவன் மிக திருவுள்ள உகக்கிறான். இப்படி பல பக்தர்களாலே அந்த எம்பெருமான் தியானிக்கப்பட்டு இறைஞ்சப்படுகிறான். தன்னை அண்டிய அடியார்களது தோஷங்களையெல்லாம் போக்கி அவர்கள் எதை எதை வேண்டுகிறார்களோ அத்தனையும் தருபவன் அந்த எம்பெருமான். வேறுபட்டதான பல ரிஷிகளையுடைய யாவரும் தம்மை பார்க்கவும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கவும் அர்ச்சனை முதலானது பண்ணி பூஜிக்கவும் அவளுக்கு தானே ஆகியிருக்கான். இப்படி எண்ணற்றதான முடிவுகளை உள்ள கண்களையும் பாதங்களையும் உடையவர் அந்த எம்பெருமான். அவர் பூமியைப் போல 10 மடங்கு பெரியதாய் அதை சூழ்ந்திருக்கிறதான ஜலம் இருக்கே, அவர் மேலும் அக்னி, வாயு, ஆகாசம், அகங்காரம், மகான் இவைகளுக்கும் இதுக்கெல்லாத்துக்கும் காரணமான மூல பிரகிருதியும் எல்லா விதத்திலேயும் வியாபித்து அதிலே ஒவ்வொன்றிலும் நின்று ஆனால் நம் கண்ணுக்கு புலப்படாமல் மிக தொலைவிலே இருப்பவர். புருஷ ஏவேதம் சர்வம் யத்பூதம் யச்சபவ்யம் உதாமிதத்தேசானஹ யதன்னேனாதிரோஹதீன பிரஜ்வலித்துலியா. இது பரமாத்மாவுடைய லட்சணம் சொல்லப்படுறது. இந்த பரமபுருஷனானவன் தான் முக்காலத்திலும் உள்ள எல்லா பொருள்களுக்கும் காரணமாக இருக்கிறான். அந்த அனைத்து பொருள்களுடைய உள்ளே புகுந்து அதை இயங்க வைக்கும் ஆத்மாவாக இருக்கிறான். இவனாலேதான் அன்னபானாதிகளாலே ஒவ்வொரு பிராணியினுடைய சரீரமும் நன்கு வளர்கிறது. இப்படி எம்பெருமானை எல்லாவற்றிற்கும் காரணபூதனாக, அவனையே படைப்பவனாக, காப்பவனாக, அழிப்பவனாக எவன் ஒருவன் உபாசிக்கிறானோ அவன் மோக்ஷத்தை அடைகிறான். அந்த மோக்ஷத்தை அளிக்கும் ஆற்றலையும் அந்த எம்பெருமானிடத்திலிருந்தே இவனுக்கு வருகிறது. ஏதாவானஸ்ய மஹிமா அதோ ஜாயாகுஸ்ய பூருஷ பாதோஸ்ய விஸ்வாபூதானி திருபாதஸ்யாமிருதம் திவீன்னு சொல்லிட்டு போச்சோன மேல. அப்போ இந்த பெருமானுடைய பெருமை எப்படி அது பறந்து விழிஞ்சிருக்கான். அவர் எல்லார காட்டிலும் உயர்ந்தவர். எல்லா சேதன அச்சேதன பொருள்களையும் அவருடைய சக்தியில ஒரு லவலேசம், ஒரு துளிதான். ஞானம் ஆனந்தம், சத்தியம் ஞானம் ஆனந்தம் ஆனந்தம் அமலங்கிறதான அந்த அளவற்றதான எல்லாத்தையும் உடையவன். அந்த ஆதி அம்சோதி உருன்னு ஆழ்வார் சொன்னாரே, அந்த மாதிரி திருமேனி வைகுண்டம் என்னும் பரமபதத்திலே இருக்கிறது. அந்த எம்பெருமான் மற்றவர் உகப்பை அளிக்கும் விதத்திலே நான்காக அவன் உருமாறுகிறான். அதான் வாசுதேவ சங்கர்ஷ்ண பிருத்திம்னங்கிற மூன்று, அதாவது பரத்திலேந்து வியூகத்துக்கு மாறுறான் வியூக வாசுதேவன். அந்த வியூக வாசுதேவனிலிருந்து அங்க சங்கர்ஷ்ண பிருத்திம்ன அனிருத்தனுக்கு அங்கே நான்கான திருமேனிகள் ஏற்படுறது. அந்த நான்காம் திருமேனியான அனிருத்தனுடைய திருமேனி இருக்கே, அது மறுபடியும் மறுபடியும் இந்த சம்சார மண்டலத்தில் உள்ள பிராணிகளையெல்லாம் படைத்து காத்து தம்முள் ஒடுக்கிக் கொண்டு தன் பொருட்டு அவன் தோன்றுவதாக சாஸ்திரம் சொல்றது, புருஷுத்தம் சொல்றது. சிருஷ்டிகாலம் வந்தவுடனே இந்த அனிருத்த எம்பெருமானவன் இந்த உணவை உட்கொள்ளும் பிராணிகளையும் உணவை அருந்த அசையா பொருள்களையும் படைப்பதன் காரணமாக சங்கல்பம் எனும் அகம் பகுஷ்யாம் பிரஜாயே தீன்னு முன்னால பார்த்தமோன ஆனந்தவல்லியில அந்த மாதிரி தான் சங்கல்பம் பண்ணின்றான். அக்னிஹோத்திராதிகளும் கர்மாக்களை பண்ணி அத வேறு பலனை எதையும் விரும்பாது. பகவத் பிரீத்தியத்தம்னு ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியத்தம்னு யாரு எந்த எல்லா கர்மாக்களையும் பகவானுடைய பிரீத்திக்காக அர்ப்பணிக்கிறாரோ அதனுடைய பலனும் அவனுக்கேன்னு சாத்வீக தியாகம் பண்றாளோ அவளை அச்சுதாதி மார்க்கத்தில் கொண்டு போய் யாரு தனக்குன்னு செல்பிஷா தனக்கு ஒரு பிரயோஜனம் வேணும் பலன் வேணும்னு பண்றாளோ கர்மாக்களை அவளை தும்மாதி மார்க்கத்திலேயும் கொண்டு போறாம் பகவான். இப்படி தஸ்மாத் விராட ஜாயத விராஜோ அதி பூருஷா சஜாதோ அத்யரிஷ்யத பஷ்யாத் பூமி மதோ புரஹான். இந்த சமஷ்டி ஜீவன் அப்படியான அந்த நான்முகன் முதல்ல தோன்றான். இப்படி எம்பெருமான் அகம் பகுஷ்யாம் பிரஜாயத்தின்னு சங்கல்பிச்சு கொண்டதுலேருந்து அவன்லேருந்து மகத்தத்துவம் அகங்காரங்கள் ஐம்பூதங்கள் 11 புலன்கள் இவையாவும் சமஷ்டி சிருஷ்டின்னு சொல்லுவார். பொதுவாக ஒன்று சேர்ந்த ஒரு அண்டம் தோன்றிட்டு அந்த அண்டத்திலிருந்து நான்முகன் பிறந்தான். அவன் நான்முகம் பிறந்ததுமே அந்தந்த ஜீவர்களுடைய தனிப்படைப்புக்காக தன்னுடைய இன்றியமையாத ஆற்றினாலே அதை எல்லாவற்றையும் உண்டாக்கும்படியான ஆற்றலை அந்த நான்முக பிரம்மனுக்கு எம்பெருமான் கொடுத்தார். இப்படி எல்லா தத்துவங்களையும் தம்முள் அடக்கிக் கொள்ளும்படியாக அவர் பெரியதாக ஒரு உருவை எடுத்தார். அதுக்கப்புறம் கால தத்துவத்தினுடைய இதையும் அந்த பரமபுருஷனுடைய நியமனத்தை பெற்ற நித்தியசூரிகளானவர்கள் அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் நித்தியசூரிகள் அந்த நான்முகங்கிறதான ஹவிசை வச்சுண்டு இந்த உலக சிருஷ்டி பண்றதுங்கிறத யாகத்தை பண்ணினா. அப்போ பசுக்களுக்கு உகந்ததாய் நெய்யை தருகின்றதான அந்த வசந்த ருதுவும் பலாச சமித்து கொண்டு பண்ணாலும் அந்த பலாச சமித்துக்களை தரதான கிரீஷ்ம ருதுவும் ஹோம திரவியங்கள் தானியங்கள் இதையெல்லாம் தரும்படியான சரத் ருதுவும் இப்படி மற்ற ருதுக்களும் வினாடி நாழிகை பகல் ராத்திரி அப்புறம் 15 நாள் ஆச்சுன்னா பக்ஷம், 30 நாள் ஆச்சுன்னு 2 பக்ஷம் ஆச்சுன்னா மாசம், அப்புறம் ருத்து, அதுக்கப்புறம் அயனம், அதுக்கப்புறம் வருஷம், இப்படி கால விபாகத்தையே ஏற்படுத்தினா. அப்ப யஜ்ஞ புருஷனான பகவானுக்கு இவைகளெல்லாம் ஹோம திரவியங்களாக விளங்கின அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி ஜெகத் சிருஷ்டி ஆச்சுன்றது சொல்றா. இந்த உத்தரவேதிகை இருக்கணும், அதுல அந்த யாககுண்டத்துல ஆவணீயத்திலே 3 சூரியன்னு ஒண்ணுனா அது 7 பருவியா இந்த பூமி நீர் அக்னி வாயு ஆகாசம் அகங்காரம் மகான்னு இவெல்லாம் சுட்டி பண்ணா. அதுக்கப்புறம் பஞ்சபூதங்களும் பஞ்ச தன்மாத்திரங்களும் அதுக்கப்புறம் ஏகாதச இந்திரியங்களும் இப்படி 21 சமித்தா ஆச்சு. இதெல்லாம் ஒன்னொன்னும் ஒரு ஒரு சமித்து. அப்போ இந்த நித்திசூரிகள் பரமபுருஷனது திவ்ய ஆக்னேயனும் கயிற்றாலே நான்முகன இந்த மூலப்பிரகிருதியில் தோன்றிய அச்சேதன சமஷ்டி என்னும் யூபத்தில் இப்போ அந்த நித்திசூரிகள் பண்ற யாகத்துக்கு பிரம்மாவை யாக பசுவா கட்டுறா. அப்ப அந்த யூபத்தில் யூபம் யூபம்னு சொல்றது யாகத்தில் பசுவை கட்டுற ஒரு கம்பம், அந்த கம்பத்தில் கட்டி ஜெகத் சிருஷ்டிங்கிற யாகத்தை நித்திசூரிகள் எம்பெருமானுடைய ஆக்னியின் பேரிலே பண்ணினார்கள். அப்படி பண்ணினபோது இந்த நான்முகன் பிரம்மா அந்த சிருஷ்டி பண்றதனுடைய அதிகாரத்தை எப்படி பெற்றான்கிறத தம் யஜம்பர்ஷி பிரௌக்ஷன் புருஷம் ஜாதமக்ரதா தேன தேவ அயஜந்த சாத்யாருஷயஸ்யேன். அந்த முதல்ல தோன்றினவனான சதுர்முக பிரம்மா யாக சாதனமான ஹவிசானம் இப்படி அமைந்த இந்த பிரகிருதியிலே அந்த பிரம்மாவை வச்சுண்டு புரோக்ஷணம் முதலான சம்ஸ்காரங்களை பண்ணி அனிருத்தங்கிறதான அக்னியிலே நித்தியசூரிகள் சமர்ப்பித்தார்கள். அந்த கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் அங்க தேவர்களாகவே சொல்லுவார். அந்த யாகத்திலிருந்து முழுவதும் ஹோமம் பண்ணப்பட்ட அந்த நான்முகனுக்கு சிருஷ்டிக்கு தேவையான வீரியமானது சேமித்து கொடுக்கப்பட்டது. அந்த யாகத்தில தயிர் கலந்த நெய் என்னும் விருஷதாக்கியம்னு சொல்லுவா, அது மாறியது. அதனால ஆகாசத்துல பறவைகளையும் காட்டிலும் வீட்டிலும் வாழும் மிருகங்களையும் சிருஷ்டி பண்ணார். அதுக்கப்புறம் இந்த எல்லா நன்மைகளுக்கும் சாதனமான வேதம் வெளிப்பட்டது. சர்வத்தையும் ஹோமம் பண்ணும் போது அந்த யாகத்திலிருந்து ருக் யஜுர் சாமம் காயத்ரி இந்த எல்லா சந்தசும் அதுலேருந்து தான் வந்தது. அதுலேருந்து தான் இந்த இரட்ட பல்வரிசையுடையதான குதிரைகள், மாடுகள், செம்மறியாடுகள், வெள்ளாடுகள் இப்படி எல்லாமே பட்சிகள் எல்லாமே உண்டாச்சு. எப்புருஷம் ஜததுகாவிய கல்பயன் முகம் கிமச்ச கௌபாஹூகாச்சேதேன்னு மேல சொல்லிட்டு போச்சோனோ. அந்த மாதிரி இந்த பிரம்மாண்டத்தில தோன்றியதான அந்த புருஷன் அவனை பிரம்மான்னு சொல்றோம், சதுர்முகம்னு சொல்றோம், நான்முகம்னு சொல்றோம். அந்த நான்முகனை ஜகசிருஷ்டி என்னும் யாக பசுவாக அந்த யூபத்தில கட்டினால அவருடைய முகம் ரெண்டு தோள்கள் தொடைகள் பாதங்கள் அதிலிருந்து எல்லாம் பிறந்தது. அதான் பிராமணோசிய முகம் ஆசி பாகூர கிருதா ஊரு ததச்சயத் பைஷ்யாவும் சூத்ரோ அஜாயத அப்படின்னு இந்த மனுஷ வர்க்கமானது அதிலிருந்து முகத்திலிருந்து பிராமணாலும் தோளிலிருந்து க்ஷத்ரியாலும் தொடையிலிருந்து இந்த வைசியர்களும் வணிகர்களும் பாதங்களிலிருந்து வேளாளர்னு சொல்றமே அந்த சூத்ராலும் தோன்றினான். அதிலிருந்துதான் அவ அந்த இதயத்திலிருந்து சந்திரனும் கண்ணிலிருந்து சூரியனும் முகத்திலிருந்து இந்திரனும் அக்னிகளும் பிராணனிலிருந்து வாயுவும் தோன்றின. அவனுடைய தொப்புளிலிருந்து அந்தரிக்ஷம் விரதாகவும் சிரசிலிருந்து சொர்க்கமும் பாதத்திலிருந்து பூமியும் காதுகளிலிருந்து இந்த எட்டு திசைகளும் தோன்றின. அது முன்கல்பத்தில் எப்படி சிருஷ்டி இருந்ததோ அதே மாதிரி சிருஷ்டிய அந்த இது படைத்தார்கள். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே சர்வாணி ரூபாணி விசித்திய தீரஹா நாமானி கிருத்வாதி விதம் யதாஸ்தேன்னு சொல்றதனும். அந்த மாதிரி இதுல வேத புருஷன் சொல்றான், இப்படி எல்லையில்லாத ஞானத்தையும் எல்லாவற்றிலிருந்தும் எல்லாவித உருவங்களிலிருந்தும் வேறுபட்டவரும் ஆனால் எல்லாவற்றிலும் தான் அந்தர்யாமியாக நித்தியவாசம் பண்ணுபவரும் பல்வேறு உருவமளிப்பவரும் அவற்றின் பெயரும் தாமே ஆனவரும் இப்படி எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கிற அந்த சூரியன் போன்று நல்ல பிரகாசத்தினாலே ஒளிர்பவரும் பிரகிருதி மண்டலத்துக்கு அப்பால் உட்கார்ந்திருப்பவருமான அந்த பரமனை யான் உபாசிக்கிறேன்னு சொல்லி இப்படி இப்படிப்பட்ட எம்பெருமானை அடைவதற்கு எது உபாயம், பக்தி ஒன்னே உபாயம் அப்படின்னு சொல்லி அந்த பக்தியை நம்மள மாறிக்காக பண்ண முடியாதவர்களுக்கு அந்த பக்தி ஸ்தானத்துல எம்பெருமானே இருந்து நாம் பக்தியோகம் பண்ணதாக அவன் நம்மளுடைய பிரபத்தியை ஏற்றுக்கிறான். அதனாலதான் நமக்கு மோட்சத்தை எம்பெருமான் தரானே தவிர சாஸ்திரங்கள்ல பக்தியினாலதான் மோக்ஷங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படி இந்த புருஷூத்தினுடைய உத்தர அனுவாகத்தில் மேற்கொண்டு இந்த சர்வஜீவர்களுக்கும் சுவாமியாகியிருக்கிற பெருமாள் இந்த விபவாவதாரம் ராமகிருஷ்ண இத்தியாதி அவதாரங்களை தான் இஷ்டப்படி யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதன்னு கீதையில் சொன்ன மாதிரியும் எப்பப்பெல்லாம் தர்மம் நசிக்கிறதோ எப்பப்பெல்லாம் அதர்மம் தலையெடுக்கிறதோ அப்பெல்லாம் அந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்கும் அதர்மத்தை ஒழிப்பதற்கும் எம்பெருமான் அவதாரம் பண்ணா. அதான் இதுலயே நம்ம தினமும் சரசர்நாமத்துல கூட அதுதான் சொல்லுங்கிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஜடப்பொருளை காட்டிலும் வசந்ததான இந்த ஜீவனுடைய சம்சாரிக திசையில ஒளிகுன்றி அவன் துக்கத்தோட இருக்கான். அறிவு மழுங்கி போய், அதாவது அவன் ஒரு ஒளி இழந்த நிலையில இருக்கான். அத இப்போ ஒரு வைரத்தோட வச்சு போட்டு இருக்கான். அந்த வைரத்தோட ரொம்ப நாளா எண்ணெய் தேய்ச்சி குடிச்சு குடிச்சு குடிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் உள்ள போய் இது மங்கி போயிடுச்சு. அப்போ அத பட்டை சீட்டுனா அத வண்ண இது தட்டாண்ட கொடுத்து அத நன்னா திரிச்சு கட்டி நன்னா அந்த எண்ணெயெல்லாம் அதை எடுத்துட்டு இது பண்ணாக்க எப்படி இருப்போம், பிரகாசிக்குமோனோ. அந்த மாதிரி இந்த சாத்விகாள்லாம் என்ன பண்றா, இப்படி மழுங்கி கிடக்கிற ஜீவாத்மாவ ஆச்சாரியாள் திருவஷ்டாட்சரம் என்ன, துவாதசாட்சரம் என்ன, அப்புறம் துவயமந்திரம் என்ன, அப்புறம் விஷுஷடக்ஷரம் என்னன்னு இப்படி மகா மந்திரங்களாலே இந்த ஆத்ம ஹவிச அர்ப்பிக்கும் காரியத்தை பண்ணி அவளை நிர்கதிப்படுத்தரா அப்படின்றத மேல சொல்லிண்டே போச்சு. இந்த புருஷூக்தம் அந்த புருஷூக்தத்தினுடைய இதெல்லாம் பிரஜாபதி பிரதம ஜாருதாத்மனாத்மானமபிசம்பூவ சதசஸ்பதிம் அத்புதம் பிரியமிந்திரஸ்ய காம்யம் சனிமேதமயாசிஷம் உத்தீப்யஸ்ய ஜாதவேதோ அபக்னநிருதிம் மம. அதனால இங்க உத்தீப்யஸ்ய ஜாதவேதோ அபக்னநிருதிம் மம, இப்படி நான் எம்பெருமானை அவன் என்னுடைய புத்தி சக்தியாலே அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாத்தையும் அறிபவனான ஏ அக்னிதேவனே, நீ அதற்கு என்னை உரியவனாக ஆக்கி, அதாவது எம்பெருமானை நான் நன்கு என்னுடைய புத்தி சக்தியாலே அனுபவிக்கும்படியாக பண்ணி, அதுக்கு என்ன பண்ணணும், என்னுடைய பாவம் இருக்கிறதுனாலே நான் இந்த எம்பெருமானை அப்படி சாட்சாத்கரிக்க முடியல, அதனால என்னுடைய பாபங்களை எல்லாம் நீ கொழுந்து விட்டு எரிச்சு அந்த பாபத்தை ஒழிக்கணும். அதனாலதான் இது இப்படி தனியா பிரிப்பா, ரெண்டு பஞ்சாயத்தினுடைய கடைசி இதையும் முதல் இதையும் சேர்த்துண்டு இத எம்பெருமானுக்கு நாம தீபத்தை தரிசிக்கிறோமோனோ, தரிசனம் அதாவது அந்த தீபத்தை காட்டுறமோனோ எம்பெருமாளுக்கு ஹாரத்தியும் பாத, அந்த ஹாரத்தி போது இந்த மந்திரத்தை சொல்றதுங்கிறது நம்ம விரிவா ஏற்படுத்திருக்கா. எதுக்காக அப்படின்னா, இந்த நம்மளுடைய பாப குவியலானது அந்த தினம் தினம் எம்பெருமான்கிட்ட நாம இந்த மந்திரத்தை சொல்லி கற்பூர ஆரத்தியங்களானவர்கள் பண்ணோம்னா, அந்த அக்னி பகவானிடத்திலே பிரார்த்தனை, ஏ அக்னி பகவானே என்னுடைய பாப குயில் அந்த ரொம்ப நிறைய சேர்த்து வச்சுட்டு இருக்கமே, அந்த முட்டு முட்டா சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதான அந்த பாபங்களுடைய மூட்டையை குவியலை நீ உன்னுடைய கொழுந்து விட்டு எரியும் தன்மையினாலே அழிப்பாயாக அப்படின்றதுதான் இந்த மந்திரத்தினுடைய ஒரு உள்ள அர்த்தம். அததான் நித்தியம் நாம திருவாராதனத்துல எம்பெருமானுக்கும் இது பண்றோம். அதுக்கப்புறம் பசுகுஷமஹ்யமாவக ஜீவனஞ்சதி சோதிஷன்னு சொல்லிச்சு. அதாவது இங்க பசுவிரை செல்வத்தை எனக்கு நிரவதிகமாக அளிப்பாயாக அப்படின்னு சொல்றது. இப்போ நான் 18வது மாடியில குடியிருக்கேன், நான் பசு மாட்டை வச்சு என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இங்க என்ன அர்த்தம்னா, சகல சௌபாகியங்களையும் எனக்கு நீ கொடுப்பாயாக, எனக்கு எந்தெந்த செல்வம் தேவையோ எனக்கு தேவையான அந்த செல்வத்தை எனக்கு கொடுப்பாயாக அர்த்தம். அந்த பசு குஞ்சமக்கியமாவகன்னா அந்த பசு கூட்டங்களை எனக்கு கொடுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அப்போ எனக்கு ஜீவனாந்தரத்துக்கு எதெல்லாம் வாழ்க்கைக்கு வசதிக்கு எதெது வேணுமோ அதெல்லாம் கொடுன்னு அர்த்தம். இங்க மானோ ஜிஹிங்காதவேதோ காமஸ்வம் புருஷஞ்சகத் அபிப்ரதக்னாதஹி ஸ்ரியாமா பரிபாதயன்னு மேற்கொண்டு சொல்லிட்டு வருது. ஏ அக்னி தேவனே, உன்னுடைய கிருபையினாலே எங்களுடைய பசுக்களையும் குதிரைகளையும் மக்களையும் ஏன உலக சம்பத்துகளையும் அது அழிக்காமல் இருக்கட்டும், எங்களுக்கு ஏதோ ஒரு விதிலே நஷ்டம் ஏற்படாமல் இருக்கட்டும், துர்பாகியம் எங்களை அடையாமல் இருக்கட்டும், எங்கள் குறைகளை மனத்தில் வைக்காமல் நீ இங்கே எழுந்தருள வேணும். நாங்களோ மலப்பிண்டங்கள், எத்தனையோ அழுக்கு இருக்கு, ஆனா அதெல்லாம் பார்க்காதே, அங்களுடைய குறைகள்லாம் நீ மனசுல வச்சுக்காதே, அதனால எங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் நீ கூட்டி கொடுப்பாயாகனு அந்த அக்னியினிடத்திலே வேதம் இங்கே ஒவ்வொரு மனிதனும் பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்றது. அதுக்கப்புறம் இந்த இதுக்கப்புறம் அத்வைதிகளுக்கும் விசிஷ்டாத்வைதி வரைக்கும் நிறைய பேதங்கள் வரும். அதாவது அத்வைதிகள் 12 காயத்ரி சொல்றா, விசிஷ்டாத்வைதிகளான நாம் 6 காயத்ரி மட்டும்தான் சொல்றோம். இதுல 12 காயத்ரி என்னன்னா ருத்ர காயத்ரி 2, அதுக்கப்புறம் விநாயகரை பத்தி, அதான் ருத்ர தன்னோ ருத்ர பிரஜோதியா தன்னோ ருத்ர பிரஜோதான்னு 2 காயத்ரி, அதுக்கப்புறம் தன்னோ தந்தி பிரஜோதயாத்துன்னு அங்க அந்த விநாயகருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு தற்புருஷாய வித்மகே சுவர்ணபக்ஷாய தீனி தன்னோ கருட பிரஜோதயாத்துன்னு கருடனுக்கு 1, அதுக்கப்புறம் துர்கி தன்னோ துர்கி பிரஜோதயாத்துன்னு, அதுக்கப்புறம் நாராயணன் விஷ்ணு காயத்ரி. இப்படி நமக்கு இருக்கிறது 6 மட்டும். ஆனா அத்வைதிகள் என்ன பண்றா, அதுலேயே தற்புருஷாய வித்மகே சக்கர துண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரச்சோதயாத்னு ஒரு காயத்ரி. இப்ப 7 தற்புருஷாய வித்மகே மகா சேனாய தீமஹி தன்ன ஷண்முக பிரச்சோதயாத்னு முருகனுக்கு 1. இப்போ 8, அதுக்கப்புறம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத்னு இந்த பிரம்மாவுக்கு 1. அதுக்கப்புறம் வஜ்ரணகாய வித்மகே தீஷ்ணதம்ஷ்டாய தீமஹி தன்னோ நாரசிம்ஹ பிரச்சோதயாத்னு அந்த நிருசிம்மனுக்கு நிருசிம்ம காயத்ரி 1. அதுக்கப்புறம் பாஸ்கராய வித்மகே மகாத்யுதிகராய தீமஹி தன்னோ ஆதித்ய பிரச்சோதயாத்னு அந்த சூரிய காயத்ரி ஆதித்யனுக்கு. வைஸ்வானராய வித்மகே லலீலாயீமஹி தன்னோ அக்னி பிரச்சோதயாத்னு அந்த அக்னி தேவனுக்கு 1 காயத்ரி. இப்படி இவாளுக்கு 6 காயத்ரி நம்ம காட்டிலும் கூட அத்வைதிகளுக்கு. அது நாம 6 பண்றோம், அவ 12 பண்றா. இது இது என்ன எதிரைத்து எது தப்புன்னு சொல்றதுக்கு அரியனுக்கு அருகதை இல்லை. அந்த கான்ட்ரோவர்ஷியல் சப்ஜெக்டுக்கே நம்ம டச் பண்ண வேண்டாம். இப்போ இதனுடைய இதை மட்டும் பார்ப்போம். புருஷஸ்ய விக்னசகஸ்ராக்ஷஸ்ய மகாதேவஸ்ய தீமஹி தன்னோ ருத்ர பிரஜோதயாத்னு. இப்படி இந்த ருத்ரன் காயத்ரி 2 சொன்னான். தற்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத்னு அந்த தற்புருஷனை நாம் தெரிந்து கொள்வோமாக, அப்படிப்பட்ட அந்த மகாதேவனை நாம் தியானிப்போமாக, ருத்ரனே அதில் நம்மை தூண்டுதல் செய்து அருள்வாராக. இப்போ நாமதான் பரமகாந்தியாச்சே, எதுக்கு சுக்கிர தெய்வங்களை போய் நாம உபாசிக்கணும், அவளுக்கு எதுக்கு காயத்ரி சொல்லி உத்கோஷம் பண்ணணும்ங்கிறதான ஒரு கேள்வி வரும். விதி விகிதம், பிராமணனானவன் விதி விகித நித்திய கர்ம அனுஷ்டான யோக்கியதா சித்தியத்தம் பிரம்மதேஜக அபிவிருத்தித்தம், சாதாரண ஒரு புனல் போட்டுக்கிறதுக்கே விதி விகிதமான கர்மாக்களை பிராமணன் அனுஷ்டிக்கணுங்கிறது விதி. அதனாலே இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, எதுக்காக இந்த இடத்துல வேதம் ருத்ரனை சொல்றதுன்னா, எம்பெருமானை உபாசிக்க வேணும் என்றால் எம்பெருமான் இப்படிப்பட்டவன் இத்தகையவன்கிறதான ஞானம் நமக்கு வேணும். அந்த ஞானமிச்சே சங்கராத்துன்னு அந்த ஞான பிரதிபாத்தியனான சங்கரனை நாம் உபாசித்தாலன்றி நமக்கு திருடமான ஞானம் உண்டாகாது. அதனால நமக்கு திருடமான ஞானம் உண்டாக அந்த ருத்ர பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு சொல்றதுனாலே தப்பு இல்லை. அதுக்கப்புறம் தற்புருஷாய வித்மகே வக்ர துண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரசோதயாத்னு சொல்றமே, இது சகல விக்னங்களையும் போக்குறதான விக்னேஸ்வர காயத்ரி. அல்லது அவ வந்து அத பிள்ளையார் விநாயகர்னு சொல்றா. அது எப்படி இருந்தாலும் சரி, அது முதல்ல அவ அப்படிதான் விஸ்வக்சேன ஆராதனம்னு தான் முதல்ல எல்லாத்துலயும் வச்சிருக்கு. அதனால இந்த இடத்துல அந்த புருஷனை அறிவோமாக. வக்ரதுண்டம், வக்ரதுண்டம்னா வளைந்த மூக்கை உடையவன். வளைந்த மூக்கு அந்த யானையினுடைய இருந்த வளைந்த மூக்கு தானே. அப்ப வக்ரதுண்டமான அந்த கணபதியை நாம் தியானிப்போம் அப்படின்னு சொல்றது. சரி, இது கணாதிபதிகள்ல ஒண்ணு, ஸ்ரீவைகுண்டத்துல வாயு காப்பவர்கள்ல கணானன்னு, அவ இந்த கணபதி தாங்கிறது சர்வ நிச்சயமா சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த கணானன் நமக்கு தூண்டுதலை பண்ணி நாம் எம்பெருமானை அடையும்படியாக செய்வாராக அப்படின்னு அவரிடத்திலே பிரார்த்தனை. அதுக்கப்புறம் இந்த தற்புருஷாய வித்மகே சுவர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரசோதயாத்னு அந்த ஸ்வர்ணமயமான அதாவது பொன்மயமான சிறகை படைத்த அந்த கருட பகவானை நாம் தியானிப்போமாக. அந்த கருட பகவான் நம்மை தூண்டுதல் செய்வாராக. எதுக்காக அவர் தூண்டுதல்? எம்பெருமானை அடையும்படியாக நம் மனம் எப்பொழுதும் சோராதபடி அதை தூண்டிக்கொண்டே இருப்பாராக அப்படிங்கிறதான இந்த இடத்துல இது. இது ஒவ்வொரு காயத்ரிக்கும் ஒரு ஒரு பேருண்டு. அது கருட காயத்ரி, தற்புருஷ காயத்ரி அப்படின்னு ஒரு ஒரு காயத்ரிக்கும் பேர் சொல்லுவா. இதெல்லாம் பேர் சொல்லே போனா அதுல ஒன்னும் போயிட்டே இருக்கும். அதனால இங்க துர்கியும் நாம சொல்லுருக்கோம். காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத்னு சொல்றதுனால அந்த காத்யாயினியை நாம் தெரிந்து கொள்வோமாக, கன்யாகுமாரியை தியானிப்போமாக, துர்காதேவியான அவளே நம்மை தூண்டுதல் பண்ணட்டும். இப்போ இது நாம இதெல்லாம் உபாசிக்கிறது இல்லையே, காத்யாயினிட்ட போறது கிடையாது, கன்னியாகுமாரிட்ட போறது கிடையாது, துர்கிட்ட போறது கிடையாது. இங்க ஏன்னா சர்வாந்தர்யாமி எம்பெருமான் இல்லையா, இப்போ எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கான், அவன் தானே விஷ்ணு. அப்ப எல்லாத்துக்கும் அவன் உள்ளுரைவதனாலே இந்த இதர சுத்திர தெய்வங்களையும் உள்ளுரைபவன் அவன் தானே. அப்போ அந்த யாராருக்கு என்னென்னதான இது கொடுத்துட்டான் இல்லையா பகவான், என்னென்ன சக்தி கொடுத்து நீ இதை பண்ணு நீ இதை பண்ணுன்னு சுத்திர தெய்வங்களா இருந்தாலும் எல்லாரையும் நியமிச்சிருக்கானே, அப்போ அந்த நியமன சாமர்த்தியத்தை உடைய அந்த இவாள நாம பிரபன்னாளானவாள் என்ன பண்ணணும், மோக்ஷத்துக்காக அவாகிட்ட பிரபத்தியோ இல்ல அவா மோக்ஷம் கொடுக்க முடியும்னோ நாம எந்த காலத்தில் நினைக்கல, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ அவளுக்கு நமக்கு நாம் மோக்ஷம் போறதுக்கு சகாயம் பண்ற உறுதுணையா இருக்கா. ஏன், எம்பெருமான் இவாள என்னுடைய பிரபன்னனுக்கு ஒன்னால முடிஞ்ச நல்லதை பண்ணி நீ பண்ணுன்னு. அதனாலதான் மழை இல்லாத போது அந்த ஆய்ப்பாடியிலேயே மழை பெய்ய வேணும்னு அந்த பர்ஜன்ய தேவதை மழ தேவதைக்கும் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகிறவே ஆழியுப்புக்கும் உகர்ந்து கொடார் தேரின்னு ஆண்டாலும் அந்த நான்காவது பாசுரத்திலே அனுசந்தானம். இப்படி அந்த பர்ஜன்ய தேவதையை போய் பரமைகாந்தியானா இருக்கிறவ பிராமணாள் அவ உத்கோஷிப்பாளோன்னா மழை வேணும்னா அவள் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அது நமக்கு ஒரு தீர்த்தா மாடத்துக்கு ஜலம் வேணுமா இல்லையா? அந்த தீர்த்தா மாடனாலே சரீர சுத்தி, அதுக்கப்புறம் தானே எம்பெருமானை நாம் ஆராதிக்க முடியும். அப்போ அங்கேயும் கூட எம்பெருமானுடைய ஆராதனார்த்தமாக நான் தீர்த்தா மாட வேணும். அந்த தீர்த்தா மாடத்துக்கு நேக்கு ஜலம் போனோம், அந்த ஜலத்தை ஏ தேவதையே நீ கொடுன்னு கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன் தப்பு இல்லைன்னா அந்த தேவதைகள்கிட்ட இன்னென்ன தேவதைகளுக்கு இன்னென்ன வேலைன்னு எம்பெருமான் ஏற்கனவே பட்டியல் போட்டு கொடுத்துருக்கான். அப்போ அந்தந்த தேவதைகள் அததுக்கு அவ அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அத நமக்கு அதனாலே பிரயோஜனாந்திரம் வேணும். எதுக்காக? நாம நன்னா மொழி தீர்த்தா மாடி அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கு நாம ஆராதனாதிகளை பண்ணணும், அதுக்கு ஜலம் அவசியம். அந்த ஜலத்தை கொடுக்கணுங்கிறதுனால இப்படி பர்ஜன்ய தேவதைய அந்த பிராட்டியினுடைய அம்சமான ஆண்டாளே காமிச்சாலோ, அதே மாதிரி இந்த இடத்துல காத்யாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாத்துன்னு நாம ஏன் சொல்றோம்னா, நாம பிரபன்னால் அந்த பிரபத்தி அனந்தரம் எம்பெருமானுடைய நினைவே நம்மளுடைய மனசுல எப்போதும் இருக்கணும். அந்த உத்தர கிருத்தியம் செவ்வனே நடபடணும். அதுக்காக அதுல ஏதாவது ஏற்பட்டா ஏ துர்கியே நீ என் மனதை தூண்டி நான் எம்பெருமானை அடையும்படியாக நீ என்னை செய்வாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்ல. ஏன்னா துர்கேட்ட போய் நீ எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு நாம கேட்கல. நான் ஏற்கனவே எம்பெருமான் திருவடிவாரத்தில் ஆச்சாரியன் மூலமா பிரபத்தியை பண்ணிட்டேன். அப்போ அந்த பிரபத்தி பலிக்கணும், நான் சீக்கிரம் வைகுண்டத்தை அடையணும், அதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயாக, என் மனசு சோர்ந்து போகாதபடி அதை நீ தூண்டுவாயாக. ஏன்னா அந்த தூண்டக்கூடிய மனசை தூண்டக்கூடிய சக்திய அந்த துர்கா தேவி கிட்ட தான் பகவான் கொடுத்திருக்கான். அதனால நம்ம மனசு சலிச்சு சோர்ந்து போகாதபடி அதை தூண்டக்கூடிய சக்தியை எம்பெருமான் அவர்களிடத்திலே கொடுத்திருக்கிறதுனால அந்த துர்கிய நாம அந்த துர்கிட்ட போய் எனக்கு நான் பணம் வேணும், காசு வேணும், ஏன்னா அழகான பொண்டாட்டி வேணும், இல்ல அழகான புருஷன் வேணும், அது வேணும் இது வேணும்னு நம்ம காமியார்த்தமா எதையும் கேட்கல. நான் ஏற்கனவே எம்பெருமானுடைய அடையணும்ங்கிறதுக்காக ஆச்சாரியன் அந்த எம்பெருமான் திருவடியிலே அசஞ்சலமான கைங்கரியம் மோட்சத்துல பெற வேணுங்கிறதுக்காக பிரபத்திங்கிற ஒரு உபாயத்தை ஏற்கனவே பண்ணின கிருத கிருத்தியம் நான், அதுக்கு பங்கம் நேராதபடி என்னுடைய மனசு சோர்ந்து போகாதபடி அதை நீ தூண்டிக் கொண்டிரு அப்படின்னு சொல்றதுனாலேதான் இதெல்லாம். அதுக்கப்புறம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்னு வேதத்துல பார்த்தேன்னா ஒரு இடத்துல பிரணவமே வராது. பிரணவம் இல்லாதே 12 காயத்ரி சொல்லிட்டு போகும். அது அவாபுஷமா இருந்தா நம்ம இதா இருந்தா 6 காயத்ரி சொல்லிட்டு போகும். இப்படி நாராயணாய வித்மஹே, அங்கே அந்த நாராயணன் யாரு? அதாவது அவன் வேதமூர்த்தி. அந்த வேதமூர்த்தியை நாம் அறிவோமாக. ஹிரண்ய கர்ப்பரை வாசுதேவாய, அந்த வாசுதேவன் தான் ஹிரண்ய கர்ப்பன் சொல்றோம். அந்த வாசுதேவனை நாம் தியானிப்போமாக. அத தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாது, அந்த அனிருத்த பகவானாக அந்த பரபிரம்மான அவரே நம்மை தூண்டுதல் செய்து மோட்சத்தை அடைவிக்க வேணும். இது எல்லா காயத்ரிய காட்டிலும் ரொம்ப ஒசந்ததான காயத்ரி. ஏன்னா இதுல நாராயண சப்தம் இருக்கு, வாசுதேவ சப்தம் இருக்கு, விஷ்ணு சப்தம் இருக்கு. இந்த மூணு, அதாவது மத்த எந்த எம்பெருமானுடைய திருநாமதேயத்தை நாம சொன்னாலும் அந்த திருநாமம் அவன் எங்கும் வியாபித்திருப்பவன், வியாபகமானதுங்கிற பொருள் வரவே வராது. இங்க நாராயண சப்தத்துக்கு அது உண்டு, வாசுதேவ சப்தத்துக்கு உண்டு, விஷ்ணு சப்தத்துக்கு உண்டு. இந்த மூணுக்கு தான் அங்க வியாபகமானது சொல்லப்படுறது. அதனால இது மூணையும் சொல்றது வியாபக மந்திரம்னு பேரு. இந்த மூணு இல்லாத எம்பெருமானுடைய எத்தனையோ எண்ணற்றதான திருநாமங்கள்னாலே வர மந்திரங்கள் இருக்கே, அதெல்லாம் அவ்வியாபக மந்திரங்கள்னு பேரு. அப்போ அவ்வியாபக மந்திரங்களை காட்டிலும் வியாபக மந்திரங்கள் வஸ்தி, அந்த வியாபக மந்திரத்திலேயும் வருஷப்படி கொடுத்துட்டு பாருங்க. முதல்ல நாராயணன், அப்புறம் வாசுதேவன், அப்புறம் விஷ்ணு. இப்போ நாராயண சகஸ்ரநாமம்னோ வாசுதேவ சகஸ்ரநாமம்னோ பிரசித்தமா இல்லை. ஆனா விஷ்ணு சகஸ்ரநாமம்ங்கிறது நித்தியமா ஒவ்வொருத்தரும் நாம தினமே அனுசரிச்சுருக்கோம். இதுல இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கே இவ்வளவு ஒரு ஏற்றம் இருந்ததுன்னா, அதற்காட்டிலும் சக்தியான திருநாமமான வாசுதேவ திருநாமத்துக்கு சாட்சாத் ஹிரண்ய கர்ப்பமான இதுக்கு எவ்வளவு இருக்கணும். அப்புறம் சர்வாந்தரியாமியா அந்த வேத மூர்த்தியானே இருக்கானே ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய பெருமை எப்படி இருக்கணும்? அதெல்லாம் மனசால கூட நம்மால சிந்திச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த வியாபகத்துவம் உள்ள மூன்று எம்பெருமான்களை, நாராயணனையும் வாசுதேவனையும் விஷ்ணுவையும் இந்த காயத்ரி சொல்றது. அதனால இது விஷ்ணு காயத்ரின்னு பேரு. இப்போ நாராயண தானே சொல்றது, தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத்துன்னு எந்த எம்பெருமான் என்னுடைய நினைவை தூண்டுவானாகனு சொல்லுமான, அப்போ எதை தூண்டும் தூண்டுன்னு எந்த தெய்வம் சொல்றோமோ அந்த தெய்வத்தினுடைய காயத்ரின்னு வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும் போது இங்க தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத்னு சொல்லிருக்கிறதுனால இத விஷ்ணு காயத்ரின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இந்த காத்யாயனாய வித்மகேன்னு பார்த்தோம் பாருங்கோ, அது ஒரு இதுன்னு சொல்லுவா. கத்யங்கிறவர் ஒரு மகரிஷி, அந்த மகரிஷிக்கு புத்திரியாக ஒரு அவதாரம் எடுத்ததாலே தேவிக்கு இந்த பெயர்னு அவ சொல்றா. அது காத்யாயன்யிங்கிறதனுடைய தீர்வு. அந்த துர்கிங்கிறது துர்கி பிரச்சோதயாத்துக்கோணும், அந்த துர்காங்கிறதனுடைய திருவு தான் அந்த துர்கி. இந்த பன்னெண்டு காயத்ரி சில பேர் சொல்றா, ஆனா அவளுடைய இந்த சயன பாஷ்யம்னு சொல்றாலும் அவ ரொம்ப அத்தன்டிக்கா வச்சுட்டு இருக்காள், அதிலேயும் ஆறுதான் நம்மளுடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன ஆறு காயத்ரி சொல்றோ அதான் சொல்றிருக்கு. வியாக்கியானமும் அந்த ஆறு காயத்ரிக்கு தான் அவாளும் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் இந்த தூர்வா சுத்தம்ங்கிறதான ஒரு சூத்தத்தை இந்த நாராயணவல்லியில கொண்டு வந்து சேர்த்திருக்கா. அது சஹஸ்ர பரமாதேவி சதமூலா சதாங்குரா சர்வகும்ஹரதுமே பாபம் தூர்வாதஸ்வப்னநாசினி. இது நம்ம இதோட நிறுத்தி விடுவோம். ஆனா அத்வைதிகள் காண்டாத் காண்டாத் பிரரோஹந்தி பருஷப்பரிஹி அன்ன அவ இன்னொன்னு சேர்த்துப்பா, அதுக்கு மேல ஒரு பஞ்சாதியும் கூட சேர்த்துப்பா. ஏவானோ தூர்வே பிரதனு சஹஸ்ரேன சதேனச்ச பிரதனோஷி சஹஸ்ரேண விரோஹசி தஸ்யாஸ்தே தேவீஷ்டகே விதேம ஹவிஷாவயம். எனக்கு காட்சால இந்த இதுல முதல் முதல்ல ஒரு சாஸ்திரிகள் தான் வேலை சொல்லி கொடுத்தார், அதனால எல்லாம் சொல்லி கொடுத்து கொடுத்து அதுவும் உருவாயிருச்சு. அதனால அது ஒரு சௌகரியம்னு சொல்லுவோம். இப்போ இந்த சஹஸ்ர பரமாதேவி சதமூலா சதாங்குரா சர்வகும் ஹரதுமே பாபம் தூர்வா துஸ்வப்னநாசினிங்கிறத மட்டும் அந்த தூர்வா சூத்தத்துல நாம வச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது குதிரை குழம்புனாலேயும் தேர் சக்கரத்தினாலேயும் அதான் இப்படி நான் அது பின்னால மிருத்திகா சூத்திரத்துல சொல்ல போறது. இங்க இந்த தூர்வா சூத்திரத்துல ஆயிரக்கணக்கான ரொம்ப வசதியான புனிதமான பொருள்கள் இருக்கு, மிக சிறந்ததா இருக்கு, நூற்று கணக்கான வேர்கள் இருக்கு, நூற்று கணக்கான முளைகள் இருக்கு. அப்புறம் அதெல்லாம் உடையது ஒரு அருகம்புல், அதுல அந்த அருகம்புல்ல தூர்வாதேவிங்கிறவ நிச்சயவாசம் பண்றா. அந்த தூர்வாதேவியானவள் என்னுடைய கெட்ட சொப்னங்களை எல்லாம் கெட்ட கனவுகளை எல்லாம் நாசம் செய்யட்டும், அவள் என்னுடைய பாப மனத்தையும் போக்கி அருளட்டும்ங்கிறதான ஸ்துதி இங்க. சகஸ்ர பரமாதேவி சதமூலா சதாங்குரா சர்வகும் ஹரதுமே பாபம் தூர்வா துஸ்வப்னநாசினின்னு அந்த துஸ்வப்னங்களை அவள் நாசம் பண்றவள். அதனால அந்த தூர்வாக்கு ஒரு நமஸ்காரம் இங்கே. அதுக்கப்புறம் மிருத்திகா சூத்தம்னு, அந்த மிருத்திகா சூத்தங்கிறது பூமி பிராட்டிய உத்கோஷிக்கிறதுன்னு நாம சொல்றோம். ஆனா அந்த தலையில மண்ணை வச்சுன்னு தீர்த்தா மாறுறதுன்னு அவ சொல்றா. இப்படி அதனுடைய இது மிருத்திகா சூத்தத்துல அஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே விஷ்ணு கிராந்தே சுந்தரா சிரசா தாரிதா தேவி ரக்ஷஸ்வமாம் பதே பதேன்னு நம்மளுடைய இது. அதுல சிரசா தாரயிஷ்யாமி ரக்ஷஸ்வமாம்னு அவளுடைய இது. அப்போ நம்ம தாரிதா தேவி தாரயிஷ்யாமின்னு நானே தரிச்சுக்கிறேன்னு, அந்த மண் எடுத்து தலையில பூசிக்கிறேன்னு நாம அத கிண்டல் கூட பண்ணுவா. இது என்னது தந்தல்ல தானே மண்ணள்ளி போட்டுக்கிறேன்னு சொல்றதேன்னு அது அந்த பண்ணெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே விஷ்ணு கிராந்தே வசுந்தரானா குதிரை குளம்படியினாலேயும் தேர் சக்கரத்தினாலேயும் அந்த குதிரை ஓடுறது, தேர் சக்கரம் உருள்றது, அப்ப அதுக்குன்னு ஒரு அடையாளம் குழம்புனுடைய, குதிரை குழம்புனுடைய அடையாளம் இருக்கும், அப்படி தேர் சக்கரத்தினுடைய அடையாளம் இருக்கும். இப்படி பூமியிலே குதிரையாலும் தேர் சக்கரத்தாலும் அடையாளம் பண்ணப்பட்டவளே, வாமனாவதாரத்திலே விஷ்ணுவாலே பூஜிக்கப்பட்டவளே அப்படின்னு இந்த இடத்துக்கு அர்த்தம். ஹே பூமி தேவியே, உன்னை நான் எப்பொழுதும் சேவிக்கிறேன், என்னை நீ காத்து அருள்வாயாக அப்படின்னு அங்கே பிரார்த்தனை. அது அவ இதுல இப்ப முன்னாடி சொன்னமே அதுல இந்த வராகவதாரம் எடுத்த பகவான் விஷ்ணுவாலே நூறு புஜம் எம்பெருமானுக்கு, அந்த நூறு புஜம்னால அப்படியே கீழேந்து அந்த பாதாள லோகத்திலேந்து பூமியை அவன் தூக்கி கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட ஏ பூதேவியே பூமாதேவியே, உன்னை என் தலையில நான் தரிக்கிறேன், நீ என்ன காப்பாத்துன்னு அவளுடைய இது. அதுக்கப்புறம் பூமிர் தேனு தரணி லோகதாரி தாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனான்னு, அந்த சதபாகுனா அந்த நூறு புஜங்களாலே அந்த பூமாதேவியை வெளியில பகவான் விஷ்ணு கொண்டு வந்தாராம். அந்த அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல பூமிர் தேனு தரணி லோகதாரிணி முதுர்தாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா மிருத்திகேஹனமே பாபம் என்மயா துஷ்கிருதம் கிருதம். இங்க என்மயா துஷ்கிருதம் கிருதம்னு அந்த ஹே மண்வடிவினானவளே, என்னாலே பண்ணப்பட்டதான பாபங்கள் கெட்ட செய்கைகள் எதெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீக்கி அதனாலே உண்டானதான பாபத்தையும் என்னிடத்திலிருந்து நீ நீக்குவாய் அப்படின்னு சொல்லி இந்த இது அதுக்கு மேல அவாளுதுல நிறைய இருக்கு. மிருத்திகே பிரம்ம சத்தாசி காசிய ஹேனாபிமந்திரிதா மிருத்திகே தேகினே புஷ்டிம் தை சர்வம் பிரதிஷ்டிதம். இது நமக்கும் உண்டு. இப்படி நடுப்புற இந்த மிருத்திகே பிரம்மசத்யாதி காசியசேனாபிமந்திருதா, ஹே மண்வடிவானவளே பூதேவியே, நீ காசியப முனிவராலே வேண்டப்பட்டு பிரம்மாவினாலே அளிக்கப்பட்டவள்ங்கிறத அந்த இடத்துல ஒரு அதிகமா அவன் சொல்றா. அது மிருத்திகே தேகினே புஷ்டிம் தை சர்வம் பிரதிஷ்டிதம், ஹே பூதேவியே எனக்கு நீ புஷ்டி ஏற்படு, அதனாலே உன்னிடத்திலேதான் எல்லாம் சமஸ்த பிரபஞ்சமும் நிலை பெற்றிருக்கு, அதனாலே எனக்கு உன்னுடைய கிருபையை நீ கொடுப்பாயாக அப்படின்னு அந்த பூமாதேவியை பிரார்த்திக்கிற ரூபத்தில் அமைஞ்சது. அதுக்கப்புறம் இதுலேயே சத்ருஜய மந்திராதிகள் அதெல்லாம், சத்ருஜயங்கிறதெல்லாம் அது வந்து பிராமணனுக்கும் சத்ருஜே கிடையாது, அதனால அந்த சத்ருங்கிறதுக்கு பேரே இல்லை, நமக்கு வேண்டவே வேண்டியதில்லை. அதனால அவரும் இருக்கா, நாம அந்த சத்ருஜய கிட்டையே போறதில்லை. அதுக்கப்புறம் நமக்கு தீர்த்தாமாடும் போது அவ ஏற்கனவே முத்திய தலையில தேய்ச்சிட்டு தீர்த்தாமான்னு சொன்னான். அதுக்கு பதில் நம்ம இதுல இங்க அகமர்ஷ்ண சூத்தம் விட்டு ஹிரண்ய சிங்கம் வருணம் பிரபத்யே தீர்த்தம் மே தேஹியாசிதா என்மயா புக்தமசாதூனாம் பாபேஜ்ய பிரதிகிரக. இந்த அகமர்ஷ்ண சூத்தத்தினுடைய விளக்கமான ஒரு அர்த்தங்களை மேல் வரும் இதுல காத்திருந்து அனுபவிப்போம்னு பாகவதாழ்த்தெல்லாம் சொல்லு. விஜார்ஜி சிம்ஹாய கல்யாண குணசாரே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹான்னு சொல்லி அடியேன் நியமனம் வாங்கிக்கிறேன். தன்யவாதம்.